ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, பக்கம் வருகின்றது, வெட்கம் தடுக்கின்றது, காதல் கனிகின்றது, கையில் விழுகின்றது. வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, புண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, புண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, வானம் பொழிகின்றது, குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது, அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது. அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, ஆண்மை விழிக்கின்றது, அள்ளி அணைக்கின்றது, அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது.